இளையன்னும் இளைய கண்ணீ ஏங்குகிறாள் துணைய எண்ணி மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட நீராடுதோ கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ பழகச் சொல்லும் தேரோட்டமே மஞ்சள் வெயில் நேரம் தானே பஞ்சம் ஒன்று போடலாமே கண்ணீர்